சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது, அதில் வந்தம் ஒரு தான் விலங்கு நான் போட்டது. சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது, அதில் வந்தம் ஒரு தான் விலங்கு நான் போட்டது. சோதனை மேல் சோதனை சோதமடாமி. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. பரிகாரம் என்னிடம் செல்ல எனக்கு அதிகாரம் இல்லையம்மா வானகம் செல்ல. ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல, அந்த திருநாளை மகன் கொடுக்க யாரிடம் சொல்ல. சோதனை மேல் சோதனை சோதனை, வேதனை தால் வாழ்க்கை என்றால் தாங்க. சோதனை மேல் சோதனை சோதனை. பத்தாவது நதியை பார்த்து ஆறுதல் அடைய இந்த நதியை சாந்தி போயிட்டாங்க. தவணையை தெய்வத்து திட்ட முறையிடுவாங்க. அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது. அம்மா கதையாடுது வரு, தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது. பூவாக வைத்திருந்தேன் மனமென்பது, பூராகம் புகுந்து கொண்டு உறவென்பது. அடி தாங்கும் உள்ள மீது இடி தாங்குமா? இடி போல பிள்ளை வந்தால் அடிதான்.